27வது நாளுக்கான தியானம். என்னையும் நம்பிடுமே. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். மத்தேயு 16:24. நேற்றைய தினம் ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரனின் சகாப்தம் முடிவுற்றது. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்த விளக்கு அணைந்தது. அவரை குறித்து மூளை முடுக்கெல்லாம் பேசும் அளவிற்கு பில்லி கிரஹாம் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மையாக இருந்தார். தன்னை நம்பி தேவன் கொடுத்த ஊழியத்தில் 99 வரை உண்மையுடன் செய்து முடித்து அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். மத்தேயு 25:21 தேவன் தம்மோடே அவர் இன்றும் இருக்கும்படி அழைத்து கொண்டார். அல்லேலூயா. பில்லி கிரஹாம் இளம் வயது வாலிபனாக இருந்தபோது தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உடையவராக இருந்தார். ஒரு நாள் தன் நண்பர்களோடு கால்பந்தாட சென்றார். விளையாடி கொண்டிருந்த நேரத்திலும் அவர் உள்ளம் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தது. கர்த்தர் பில்லி கிரஹாமின் உள்ளத்தில் உலகத்தில் உள்ள மற்ற வாலிபர், வயோதிபர், சிறியோர், பெரியோரின் ஆத்ம தேவைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். விளையாட்டு முடிந்தது. நண்பர்கள் எல்லோரும் அவரவர் தம் தம் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். ஆனால் பில்லி கிரஹாமோ அந்த கால்பந்து மைதானத்திலேயே முழங்கால் படியிட்டார். கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. ஆண்டவரே, என்னை நம்பும், என்னை நம்பும், உமது பார்வையிலே என்னை நம்பிக்கை உரியவனாக்கும் என்று கதறினார். அந்த வார்த்தைகளே அவரது ஜபமாக இருந்தது. அவரது உள்ளம் தேவனிடத்தில் கெஞ்சி கொண்டிருந்தது. ஏறத்தாழ 4 மணி நேரம் மிகுந்த சத்தத்தோடு ஜெபித்தார். ஆண்டவரே, என்னை நம்பும் என்பதுதான் அவரது ஜபமாக இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி அவரை அபிஷேகித்தார். அன்றிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய திருப்பத்தை அவர் வாழ்வில் கட்டளையிட்டார். மாபெரும் விளையாட்டு வீரரான அவரை மாபெரும் சுவிசேஷ வீரனாக மாற்றினார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிறோமா? நம் வாழ்வு கர்த்தரை நம்பி காரியங்களை, பொறுப்புகளை கொடுக்கும் விதத்தில் இருக்கிறதா? எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? பில்லி கிரஹாம் கதறினாரே, என்னை நம்பி பொறுப்புகளை தாரும் என்று. அப்படிப்பட்டதான ஊழிய வாஞ்சை நமது உள்ளத்தில் இருக்கிறதா? கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற தாகம் நம் இருதயத்தில் இருக்கிறதா? அந்த வாஞ்சை, ஆர்வம் நம் உள்ளத்தில் இல்லாவிட்டால் நாம் அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். நம்மை நாம் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தர் சென்ற பாதையில் செல்வோமா? கர்த்தருடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக நம் வாழ்வு மாறட்டும். என்னை நம்பும், என்னை நம்பும் என்று கதறின ஒரு பில்லி கிரஹாமை கொண்டு ஆண்டவர் கோடிக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமாக மாற்ற முடியும் என்றால், நம் இருதயத்தின் வாஞ்சை தாகத்தை பார்த்து கர்த்தர் நம்மையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக மாற்றுவது நிச்சயமல்லவா? நம் நேசருக்காக, நம் கர்த்தருக்காக எதையாவது செய்வோம். அவர் நாமத்தை உயர்த்துவோம். அவருக்காக வாழ்ந்திடுவோம். அவர் புகழ் உயர்த்திடுவோம். அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கிறது. தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. பாலை நிலத்தில் கிடந்தேன், தேடி கண்டுபிடித்தீர், கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல் சுமக்கின்றீர். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்ச மகிழுதையா, நன்றி பெருகுதையா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா என்று ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களையும் நம்பி நீர் கொடுத்திருக்கிற ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அந்த ஊழியங்களில் நாங்கள் உண்மையாக நிலைத்திருந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை தாரும். அநேகருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக எங்களை மாற்றி அருளும். தங்களை உமக்கு அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.